பாபா உணவை இரத்தல். பாபா எந்த சீரடி மக்களின் வீடுகள் முன்னர் ஒரு பிச்சைக்காரனை போய் நின்று, ஓ லாசி, ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அப்பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு கையில் தகரக்கோளையும் ஜோலி என்ற சதுர துண்டும் அவர் வைத்திருந்தார். அவர் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்றார். ஒரு வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டிற்கு சென்றார். குழம்பு பொருளான சூப், காய்கறிகள், பால், மோர் முதலியன தகரக்கோளையிலும், சோறு, ரொட்டி முதலிய திடப்பொருள்கள் துண்டிலும் வாங்கி கொண்டார். பாபாவுக்கு தம் நாவு மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவையறிவதில்லை. எனவே பல்வேறு பொருள்களையும் ஒன்று கூட்டிய ருசியை எங்கனும் அவர் பொருட்படுத்த முடியும்? துண்டிலும் தகரக்கோளையிலும் கொண்டுவரப்பட்ட எல்லா உணவுப் பொருள்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவேறும் வண்ணம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானையாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுதும் சுவை உணர்வையே இழந்து விட்டதை போல கவனிப்பதே இல்லை. பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார். ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதி இல்லாதிருந்தது. சில நாட்களில் சில சுற்றுக்களை சென்றார். சில நாட்களில் பகல் 12 மணி வரையும் எடுத்தார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது. நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன. பாபா அவைகளை விரட்டியதே இல்லை. மசூதியை பெருக்கிய பெண்மணி 10 அல்லது 12 ரொட்டி துண்டுகளை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். அவள் அங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை. கனவில் கூட பூனைகளையும் நாய்களையும் கடும் சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டி அறியாத அவர் எங்கனும் நேர்மையான திக்கற்ற மக்களுக்கு உணவை மறுக்க இயலும்? அத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசிகள் நிரம்ப பெற்றதாகும். சீரடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு கேன பக்திரியாகவே கருதினர். இப்பெயராலேயே அவர் அறியப்பட்டார். இறந்த பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் எங்கனும் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும்? ஆனால் இந்த பக்திரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் அவாவற்றவராகவும் தர்ம சிந்தனையுடையவராகவும் இருந்தார். ஸ்திரமில்லாதவராயும் இருப்பு கொள்ளாதவராயும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதியுள்ளவராயும் நிதானம் உள்ளவராயும் இருந்தார். அவருடைய வழியோ அறிவுக்கு எட்டாதது. எனினும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது. பாயஜாபாயின் உன்னத சேவை. தாத்தியா கோத்தே பாட்டீலின் தாயார் பாயஜாபாயி ஆவார். அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய கூடையை தன் தலையில் வைத்துக் கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம். புகர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேன பக்கரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் வீழ்ந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலையை விரித்து உண்ணக்கூடிய பொருள்களையும் காய்கறிகளையும் ரொட்டி முதலியவற்றையும் அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார். பாய்ஜாபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேளைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார். அவருடைய சேவை, உபாசனை, தவம் என்று எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை. அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவிற்கு உதவி செய்தார். தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பக்கிரியின் மீது பெருமளவிற்கு நம்பிக்கை இருந்தது. பாபா அவர்களிடம் அடிக்கடி, ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும், ஏனெனில் அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கிறது. புகழ்பெற்ற பிரபுத்தனமெல்லாம் செல்வமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார். சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார். தமது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார். அதிலிருந்து பாய்ஜாபாயின் காடுகளில் சுற்றி அலையும் தொந்தரவுகள் முற்றுப்பெற்றன. மூவரின் படுக்கையிடம் எவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் நன்மையுடைய பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காத்யா கோத்தே பாட்டில் பகத் மஹால் சாபதி என்ற அத்தகையதான இரு அதிர்ஷ்டசாலிகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கிட்டு கொண்டனர். பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார். இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்களது கால்கள் எல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர். தங்களது படுக்கையை விரித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டையடித்து கொண்டும் பேசிக்கொண்டும் நள்ளிரவு நெடுநேரம் வரை படுத்திருப்பர். அவர்களில் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவர்களை எழுப்பிவிட வேண்டும். உதாரணமாக தாத்தியா குரட்டைவிடத் தொடங்கினால் பாபா உடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையும் அழுத்தி மகால் சாபாதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டி அணைத்தும் அவரது முதுகை பிடித்துவிட்டும் கால்களை உதைத்தும் எழுப்பிவிடுவார். இவ்விதமாக 14 முழு ஆண்டுகளும் பாபாவின் மீது உள்ள அன்பால் தனது வீட்டில் உள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்தியா மசூதியில் தூங்கினார். எத்துணை மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள். அவ்வன்பை எவ்வாறு அளப்பது? பாபாவின் ஆசியை எங்கனும் மதிப்பிடுவது? தனது தந்தை காலமானதும் தாத்தியா குடும்ப பொறுப்பை ஏற்றார். பின்பு தமது வீட்டில் தூங்க ஆரம்பித்தார். ராகதாவைச் சேர்ந்த குஷால் சந்த், சீரடியைச் சேர்ந்த கண்பத் கோத்தே பாட்டிலை பாபா விரும்பினார். அதற்கு சமமாக ராகதாவைச் சேர்ந்த சந்திரபந்த் சேட் மார்வாடியையும் விரும்பினார். இந்த சேட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரனான குஷால் சந்தையும் அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அவர் நலத்தில் கண்ணாயிருந்தார். சில சமயங்களில் மாட்டு வண்டிகளிலும் டாங்காவிலும் நண்பர்களுடன் பாபா ராகதாவிற்கு செல்வார். அக்கிராமத்து மக்கள் பேண்ட் வாத்திய இசைகளுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குவார்கள். பெரும் வியப்பலிகளுடனும் விழாக்கோலத்துடனும் கிராமத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார். குஷால் சந்த் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவு அளிப்பார். உரையாடிய பின் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசியையும் நல்கிவிட்டு பாபா சீரடிக்கு திரும்புவார். தெற்கே ராகதாவிற்கு வடக்கே நிம்காவுக்கும் இடையே சரியான மையப்பகுதியில் சீரடி அமைந்துள்ளது. இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதே இல்லை. அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது. எனினும் எல்லா வண்டிகளும் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிகச்சரியாகவே பாபாவுக்கு தெரியும். தாங்கள் பாபாவிடம் விடைபெற்று கொண்ட பொழுது அவரின் அறிவுரைகளின்படி நடந்தவர்கள் நன்மை அடைந்தனர். அதை மதிக்காதவர்கள் பலவித துர்ச்சம்பவங்களுக்கும் விபத்துக்கும் உள்ளானார்கள். இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம்.